ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமான் நியத பஞ்சாங்கம் மத்ரக்ஷணபரார்ப்பணம் அசீகரத் ஸ்வயம் ஸ்வஸ்மின் அதோஹமிக நிர்பரஹ. ஸ்ரீமான் நியத பஞ்சாங்கம் மத்ரக்ஷணபரார்ப்பணம் அசீகரத் ஸ்வயம் ஸ்வஸ்மின் அதோஹமிக நிர்பரஹ. ஸ்ரீ நியாச தசகத்தில் 10வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். நியாச தசகம்னு சொன்னால் நியாசத்தை பற்றிய 10 ஸ்லோகங்கள், பத்தியங்கள்னு வச்சுக்கலாம். ஸ்லோகம்ன்றது பத்தியத்தினுடைய ஒரு ஃபார்ம். பத்தியம்னு சொன்னால் போயம், போயட்ரி. போயட்ரியில் வந்து மீட்டர்ஸ் இருக்கும். ஸ்லோகம்ன்றது ஸ்லோகாக ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஒரு மீட்டர். ஸோ பொதுவாக நம்ம எல்லாத்தையுமே ஸ்லோகம் சொல்கிறோம்னு சொல்கிறோம். ஸ்தோத்திரம்ன்றது இன்னும் பொருத்தமாக இருக்கும். பத்தியம்ன்றது பக்தி இல்லாததையும் பொதுவாக சொல்கிறது வந்து பத்தியம்னு சொல்லலாம். பத்திய ரூபம் என்ன ரூபத்தில் இருக்குது, பத்தியமயமா கத்தியமயமா அப்படின்னு கேட்பேன். கத்தியம்னா போயட்ரி, பத்தியம்னா கத்தியம்னா ப்ரோஸு, பத்தியம்னா போயட்ரி. ஸோ ஸ்ரீரங்க கத்தியம் கேள்விப்பட்டிருக்கோம், அது ப்ரோஸ் ஃபார்மில் இருக்கு. இப்போ இதெல்லாம் பத்தியம். பத்தியம்ன்றது போயட்ரி, ஸ்லோகம்ன்றது ஸ்லோகான்றது அந்த பத்தியத்தில் ஒரு வெரைட்டி. அனுஷ்டுப்னு ஒரு விருத்தம், அனுஷ்டுப்னு ஒரு விருத்தம். எத்தனை சிலபிள்ஸ் இருக்கணும் ஒரு ஒரு பத்தியத்தில், ஒரு போயம்னு எத்தனை சிலபிள்ஸ் இருக்குன்ற வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு பேர் இருக்குது. சரியா, அதெல்லாம் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இப்போ நியாசத்தை, பரண் நியாசத்தை, சரணாகதியை பற்றிய 10 பத்தியங்கள், நியாசதசகம் என்ற ஸ்துதி. இது ஒரு பிரபத்தி. பிரபத்தின்றது இப்போ மோக்ஷத்துக்கு உபாயம். மோக்ஷம்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில், இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு ஒரு இடம், ஒரு தேச விசேஷம், இந்த பிரகிருதி மண்டலம். பிரகிருதி மண்டலம் சொன்னால் இந்த அச்சேத்தன விஷயங்கள்லாம் இருக்கணும். வாட் இஸ் மேட் ஆஃப்னு கேட்டால், இட் இஸ் மேட் ஆஃப் பிரகிருதி. அதாவது பிரகிருத்தினுடைய விகாரங்கள். பிரகிருத்தின்றது பிரைமார்டியல் மேட்டர். அந்த பிரைமார்டியல் மேட்டருடைய விகாரங்கள் தான் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் விகாரம் அடையதுன்னு சொன்னால், விகாரம் அடையாத ஒரு தேசம் உண்டு. அந்த தேசத்துக்கு பேர் ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் பரபிரம்மம்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அங்கு வசிக்கின்றான், நித்தியவாசம் பண்ணுறான். அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான், இல்லாத இடம் இல்லை. இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு ஒரு இடம், அது ஸ்ரீவைகுண்டம். அங்கே பிராட்டியோடு கூட, ஸ்ரீ ஸ்ரீஹின்னு சொல்லக்கூடிய பிராட்டியோடு கூட அங்கே இருந்துட்டுருக்கான். அங்கே நித்திய சூரிகள்னு ஒரு கிளாஸ் ஆஃப் ஜீவாத்மா சொத்துன்னு இருக்கா, ஸ்ருதியில் அதுக்கு பிரமாணம் இருக்குது. அந்த நித்திய சூரிகள்ன்றவா எப்பயுமே சம்சாரத்தில் வந்ததே இல்லைவா, ஏன்னா அவளுக்கு அந்த அந்த அந்த கர்மா இது கிடையாது. இங்கே வராதனால கர்மா கிடையாது, கர்மா இல்லாதனால அவள் இங்கே வரல. அதுக்கு பகவானுடைய சங்கல்பம் தான் காரணம்னு சொல்கிறார். இப்போ இங்கே வந்து இந்த சம்சார பந்தத்தில் ஈடுபட்டு ஒரு ஞானம் பிறந்து, ஒரு குருவை அடைந்து, ஞானத்தை அடைந்து, ஞானம் அடைந்து இப்படின்னா வச்சுக்கலாம். அதற்கு பிறகு இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன உபாயம்னு தெரிஞ்சுண்டு அந்த உபாயத்தை அனுஷ்டித்து அதன் மூலமாக மோட்சத்தை அடைந்தவர்கள் முக்தர்கள்னு அவளுக்கு பேர், முக்தர்கள். இந்த முக்தர்களும் நித்தர்களும் போய் ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த பரபிரம்மத்தை அனுபவிக்கிறார், பிரம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். அதை சம்பிரதாயத்தில் போய் கைங்கரியம் பண்ணி அந்த கைங்கரியம் மூலமாக பகவானுக்கு ஒரு பிரீத்தியை, அதிசயமான ஒரு பிரீத்தி ஏற்படுத்தி அதன் மூலமாக இவர்களும் அந்த மகிழ்ச்சியில் இவர்களும் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் சம்பிரதாயம். ஆக மொத்தம் மோட்சம்னா இந்த பிரகிருதி மண்டலத்தை விட்டுட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிறது. அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், இந்த சம்பிரதாயத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டால், பகவான் தான் மோட்சப்பிரதன், பகவான் தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். இப்போ எப்போ கொடுப்பான் அப்படின்னு கேட்டால், அவன் பிரீத்தனாக இருக்கும்போது, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஜீவாத்மாவை குறித்து அவன் பிரீத்தமாக இருக்கும்போது, பிரீத்தனாக இருக்கும்போது மோட்சத்தை கொடுக்கின்றான். இப்ப அந்த ஜீவாத்மா பகவானுக்கு எப்படி அந்த பிரீத்தியை ஏற்படுத்த முடியும்? ஒரு ஜீவாத்மாவினால் பகவானுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிரீத்தியை எப்போது ஏற்படுத்த முடியும்னா, அதற்கு பகவானே சாஸ்திரத்துல சொல்றான், பக்தியா பிரபத்தியாவா, பக்தி யோகத்தினாலோ அல்லது பிரபத்தியினாலோ அவனை நாம் பிரீத்தி பண்ண முடியும். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்ன, நமக்கு எது முடியுமோ, நமக்கு எது யோகியத்தை இருக்கோ அதை கடைபிடிச்சு பகவானை பிரீத்தி பண்ணா அவன் நமக்கு மோட்சத்தை கொடுக்கின்றான்னு தாத்பரியம். இதுல கலாபேதம்லாம் எங்க வருதுன்னு கேட்டா, உபாயத்தை அனுஷ்டிக்கணுமா அல்லது வேண்டாமான்றதுதான் சர்ச்சையெல்லாம் இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். சுவாமி தேசியனுடைய சம்பிரதாயத்துல உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இப்ப இந்த காலத்துக்கு உகந்த உபாயம் பிரபத்தி அல்லது சரணாகதி, பகவானுக்கும் பிடித்தமான ஒரு உபாயம் அது. அதுல வச்சு முன்னாடியே பார்த்தோம், ஐந்து அங்கங்கள்லாம் இருக்கிறதுக்கு, ஆணுகூல்யஸ்ய சங்கல்பா, பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம், கார்பண்யம், மகாவிஸ்வாசம், மேலும் கோப்திருத்துவ வரணம். பகவானுக்கு அனுகூலமான விஷயங்களையே நாம் ஒரு ஒரு பிரபன்னன் செய்ய வேண்டும்னு அப்ப ஒரு பிரதிஜை பண்ணிக்கிறான். மேலும் அவனுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருந்து விடுபட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றான். கார்பண்யம், கார்பண்யம்னா கிருபணஸ்ய பாவக, வேறு கொள்முதல் இல்லை, எனக்கு வேற கதி கிடையாதுப்பா, நீதான் அப்படின்னு. அதற்கு பிறகு நீதான் சொன்னா கூட ஒருவேளை நீ காப்பாத்தாம போவியோன்ற ஒரு அவநம்பிக்கை எல்லாம் இல்லாம, டவுட் எல்லாம் இல்லாம, பூர்ணமான நம்பிக்கை, மகாவிஸ்வாசம், இதெல்லாம் இருக்கு. அப்ப கூட வாய் விட்டு கேட்கணும், தொம்மே கோபாயிதா பவ, நீ என்னை காப்பாற்று அப்படின்னு கோப்திருத்துவ வரணம். இந்த ஐந்து அங்கங்களோட கூட ஒரு ஆச்சாரனை முன்னிட்டு பிரபத்தி பண்ணணும். ஸ்வனிஷ்டைன்னு எல்லாம் இருக்கு, ஸ்வனிஷ்டைன்னு சொன்னா தானே கூட பண்ணலாம்லாம் இருக்கு சாஸ்திரத்துல. அதனால எத்தனை பேர் பண்றா, யாருக்கு அந்த அளவுக்கு யோகியத்தெல்லாம் இருக்கான்னு நமக்கு தெரியாது, அந்த விசாரம் வேண்டாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு பிராக்டிஸ் என்னன்னு சொன்னா, அதற்காக அந்த சம்பிரதாயத்தில் வந்திருக்கக்கூடிய ஆச்சாரங்களை அவர்களை அடைந்து அவர்கள் மூலமாக பிரபத்தி செய்வது, இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராக்டிஸ். இப்ப பிரபத்திய வந்து பண்ணி முடித்த பிறகு நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்க வேண்டும்? முதல்ல பிரபத்தினா என்ன, அதை எப்படி பண்ணணும், பிரபத்தி அந்த அந்த அந்த நமக்கு தேவையான மனோபாவத்தெல்லாம் சொன்னார். இப்ப தலை கட்ட போறார், தலை கட்டுறதுன்னு சொன்னா அதை பூர்த்தி பண்றார் இந்த வர்க்க. இப்ப கடைசியா நம்ம என்ன பாவத்தோடு இருக்கணும்னு சொன்னா, ஸ்ரீமான் அச்சீ கரத். ஸ்ரீமான் சொன்னா இங்க விசேஷமா, பொதுவா ஸ்ரீமான் ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் இருந்தா கூட, பகவானிடத்துல பிராட்டியோடு எப்போதும் சேர்ந்து இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். திருமகள் கேள்வன், இதான் ஸ்ரீமான் சப்தத்துக்கு பகவானுக்கு போச்சு இதான் அர்த்தம். அசீகரத்துன்றது ஒரு ஃபார்ம், ஒரு வெர்பல் ஃபார்ம், கிரியாபதம், செய்து விட்டான், செய்வித்தான், செய்வித்தான்னு ஒரு அர்த்தம் அதுக்கு. பகவான் செய்வித்தான், பகவான் எப்படி செய்தான், ஸ்வயம் அசீகரத்து, ஸ்ரீமான் ஸ்வயம் அசீகரத்து, அவனே செய்வித்தான். என்ன செய்வித்தான் சொன்னா, மத்ரக்ஷண பரார்ப்பணம் ஸ்வயம் அசீகரத்து. மத் முன்னாடி பார்த்தோம், என் சம்பந்தப்பட்ட என்னுடைய ரக்ஷணம்னா என்னை காப்பாற்றக்கூடிய அந்த காரியம், பர அதில் இருக்கக்கூடிய பொறுப்பு, அதை அர்ப்பணம், என்னை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பை அர்ப்பணித்தல் என்கிற அந்த காரியம், அதாவது சரணாகதி. இந்த காரியத்தை ஸ்வயம் அசீகரத்து, அவனே செய்வித்தான். நானும் எனக்கும் அதுல பங்கு இருந்தது இல்லையா, என்னை நான் என்னோட இன்வால்மெண்ட்லாம் பண்ணலையே, சொல்லல செய்வித்தான். இந்த பரணியாசத்துக்கு என்ன விசேஷம் சொன்னா, நியத பஞ்சாங்கம், அந்த ஐந்து அங்கங்கள் ரொம்ப முக்கியம். முதல்ல சொன்ன இந்த ஐந்து அங்கங்கள் ரொம்ப முக்கியம், நியத்தமா இருக்கக்கூடிய அந்த ஐந்து அங்கங்கள், அந்த ஐந்து அங்கங்களை உடையத அஞ்ச பஞ்ச அங்கம்னா பஞ்சாங்கம் தான், பஞ்சாங்கத்துக்கும் அந்த பேர் தான். ஐந்து அங்கங்கள் சொல்ற நாள் திதி இதெல்லாம் சொல்ற அதுக்கு, அது மாதிரி இதுக்கும் ஐந்து அங்கங்கள் உண்டு, அதனால அது பஞ்சாங்கம்னு பேர். நியத்தமா இருக்கிறனால நியத்த பஞ்சாங்கம். அப்படிப்பட்ட பிரபத்தியை இப்ப யாரிடத்தில் செய்வித்தான், ஸ்வஸ்மின், தன்னிடத்திலேயே தானே செய்வித்தான். ஸ்ரீமான் நியத பஞ்சாங்கம் மத்ரக்ஷண பரார்ப்பணம் ஸ்வயம் ஸ்வஸ்மின் அச்சீகரத்து. இப்போ இதனால் என்னுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன, என்னுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டால், அதஹ அகம் இஹ நிர்பரஹ. அதஹ அப்படின்னு சொன்னால் தேர்ஃபோர், அதனால். அகம் அகம்னா நான், அகம் மத்தியக்ஷண பலன் ஆரம்பிச்சது, கடைசியிலே அகம்ன்ற பதம் வந்துவிட்டது. அகம்னா நான். இகன்றதில் பொதுவாக இகன்னு சொன்னால் வச்சுக்கோங்கோ ஹியர்னு அர்த்தம். ஹியர்னு என்ன அர்த்தம், ஃபிசிக்கலாக இங்குன்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி இன் திஸ் கான்டெக்ஸ்ட். இங்கே என்ன கான்டெக்ஸ்ட்டு, ஷரணாகதி. ஷரணாகதினா என்ன, ரட்சிக்க வேண்டிய பொறுப்பை சமர்ப்பித்தல். அதனால் இந்த விஷயத்தில் இந்த ஷரணாகதி ஆயிடுத்து, இந்த ரட்சணம் பண்ண வேண்டிய பொறுப்பு, இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும், இதில் நிர்பரனாக இருக்கின்றேன், எந்த விதமான ஒரு பொறுப்போ பாரமோ எனக்கு கிடையாது. ஏனென்றால் ஸ்ரீமான் அச்சீகரத்து, ஸ்வயம் ஸ்வஸ்மின் அச்சீகரத்து, ஸ்ரீமான் மத்ரக்ஷண பரார்ப்பணம், நியத பஞ்சாங்கம் மத்ரக்ஷண பரார்ப்பணம், ஸ்வயம் ஸ்வஸ்மின் அச்சீகரத்து. ஒரு செமிக்கோல் மாதிரி போட்டுண்டு. அதஹ தேர்ஃபோர் அகம் இஹ நிர்பரஹ அஸ்மி. அஸ்மின்றது ஸ்லோகத்தில் இடம் இருக்காது, பத்தியத்தில் அது அண்டர்ஸ்டுட், அஸ்மின்றது அண்டர்ஸ்டுட். அதனால் நான் பொறுப்பு நீங்கியவனாக இருக்கின்றேன் அப்படின்னு இந்த 10வது பத்தியத்துக்கு அர்த்தம். சம்பிரதாய ரீதியில் இந்த 10 பத்தியங்களோட கூட நியாச விம்சத்தியிலிருந்து கடைசி ஒரு ஸ்லோகம் இருக்கு, சம்சாரா வர்த்தவேகன்னு. அதை அந்த வேறு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம், பெரிய விருத்தம் அது, பெரிய பத்தியம் அது. நியாச தசகம் சொன்னால் இந்த 10 பத்தியங்கள் தான் நியாச தசகம். இது ஷரணாகதியை பற்றியது. மந்தமதிக்கு என்ன புஸ்தகத்தில் கூடிய விஷயங்களை ஒன்று ரெண்டு வார்த்தை முன்ன பின்ன சேர்த்து விஜாபித்தேன். இந்த எல்லா இதுவும் வந்து சுவாமி தேசிகனுக்கும் எழுந்த நிப்கோ பதிப்பகம், அவள் போட்ட புஸ்தகம் தான் அப்படியே வச்சுட்டுருக்கேன், அதே ஆர்டர் தான் விஜாபிச்சுட்டுருக்கேன். அடியனுக்கு இந்த இதுக்கு தேவையான ஞானத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஆச்சாரியர்கள், இவர்கள் எல்லாருடைய பங்கு இதில் பெரும் பங்கு, பகவானுடைய பங்கும் இருக்கு. அவன் என்னை இதையெல்லாம் செய்வித்தான் அப்படின்னு சொல்லி அடியன் இந்த நியாச தசகத்தை முடிச்சுக்கிறேன். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹ.